சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரம் கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனிமணியுது வழியுது மண்மணக்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. நீரில் மெல்ல சிறு நெத்திலி துள்ள, நீரோடை தாயை போல வாரி வாரி அல்ல. நீலவானம் அதில் எத்தனை மேகம், நீர் கொண்டு காற்றில் ஏறி நீண்ட தூரம் போகும். காட்டோரம் மூங்கில் பூக்கள் வாசம் வீச, காதோடு ஏதோ சொல்லி சாடை பேச. தேக்கும் பார்க்கும் கூடாதோ, தோளை தொட்டு ஆடாதோ, பார்க்க பார்க்க ஆனந்தம் போக போக வாராதோ. என் மனம் சொல்லுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியில் பனி வழியுது வழியுது மண்மணங்குதம்மா, கலையழகில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைச்சாரல் உண்டு, பொன் மாலை வெயில் கூட ஈரமாவதுண்டு. தோட்டம் உண்டு, கிளி கூட்டம் உண்டு, கிள்ளைக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கை உண்டு. நான் அந்த கிள்ளை போல வாழ வேண்டும், வானத்தில் வட்டமிட்டு பாழ வேண்டும். எண்ணம் எண்ணம் திட்டுத்தான் தெக்கை கட்டி கொள்ளாதா, எட்டு திக்கும் பொட்டுத்தான் எட்டி பாய்ந்து செல்லாதா. என் மனம் சொல்லுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனி வழியுது வழியுது மண்மணங்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி.